மல்லிக மட்டு மனச தொட்டு இழுக்குதடி மாலி, வளையல் மெட்டு வயச தொட்டு வளைக்குதடி மீனி. மல்லிக மட்டு மனச தொட்டு இழுக்குதடி மாலி, வளையல் மெட்டு வயச தொட்டு வளைக்குதடி மீனி. மந்தார செடி ஓரத்திலே மாமன் நடத்துற பாடத்திலே மானே மருதாணி போசவா, மல்லிக மட்டு நனசத்த